ಶ್ರೀಮಹಾನ್ ವೆಂಕಟನಾಥಾರ್ಯ ಕವಿತಾ ಕೆಗೆ ಕೇಸರಿ ವೇದಾಂತ ಆಚಾರ್ಯವರು ಯುವ ಮೇಸಲು ವೃತ್ತಾಂತ ಸದಾ ಹೃದಯ ನಮೋ ನಾರಾಯಣ. ವಿ ವಿಲ್ ಬಿಗಿನ್ ಟುಡೇ ತಿರುಪಾವೈ ದ 30 ವರ್ಸಸ್ ಫ್ರಮ್ ಟುಡೇ ಫಾರ್ 30 ಡೇಸ್. ಅಡಿಯೇನ್ ಇಟ್ ಈಸ್ ಅಡಿಯೇನ್ ಗ್ರೀಡ್ ಆರ್ ಪೇರಾಸೈ ಬಿಕಾಸ್ ಫೂಲ್ಸ್ ರಶ್ ಇನ್ ವೇರ್ ಏಂಜಲ್ಸ್ ಫಿಯರ್ ಟು ಟ್ರೆಡ್. There is a book Adiyan could pick up from home when I visited last week. The book is on Tirukkudandai Munivarin Tirupavai Vilakkam and Tirukkudandai Andavan's wonderful Upanyasams on Tirupavai have been written down and jotted and compiled in this beautiful book. Swami's Srimad Andava Tirukkudandai Andavan's Upanyasam was always a pleasure to hear. Swami Srimad Andavan mentions with a tinge of humor and he conveys to each and every one what he wanted to in a very beautiful, simple, lucid, with a lucid explanation. He brings home the point. So we will start off with the invocatory verses or the dedication verses of Taniyans of Tirupavai. Tirupavai's, there are three Taniyans. The Parasara Bhattar had composed in Sanskrit and there are two more in Tamil, one by Uyyakondar. Uyyakondar had composed these two Taniyans, who is a direct disciple of Sriman Nathamuni. So Parasara Bhattar's Taniyan is Nilatunga Stanigiritati Subdham Udbhotya Krishnam Parartyam Swam Shruti Sata Siras Siddham Adhyapayanti Swachishtaya Rajanigalidam Avala Kritya Bhunte Godatasya Namaidamidam Bhuya Evastu Bhuyaha. In that he says, I offer my salutations, my pranamams, again and again, punah punah pranamya, in the lines of Ramanuja, to Goddess Goda, and to her alone. She is the one who woke up Krishna, who was taking rest on the loft and sleeping on the lofty breast of Nilai Pirati or Napinai Pirati. Goda, who has her dependence on him, she explained the relationship between her and Krishna as established in the Shastrams and in the Upanishads, the Vedanta. And Goda, she forcefully enjoyed him after binding him with the Pumalai and the Pamalai, which were already worn by her. So it's a beautiful verse, and this Taniyan has got tremendous depths of meaning, but the simple meaning is this: she is the one who composed Pamalai, the 30 verses on Tirupavai and 143 verses of Nachiyar Trimuri with her Anubhavam as well as the Upadesams to us. And she is the one who woke up the friends of hers in Sri Villibuttur as if she is reenacting the Pavai Nonbu, which was originally performed by Gopikas for Katyayani Nonbu along with Krishna. And now she reenacts this and she wakes up Krishna, who was with Napinai Pirati. And that's the way these Tirupavai verses are composed. And I pay my obeisance, says Bhattar. Now, also the Uyyakondar has composed the other Taniyan, which is Annavayal Puduvai Andal Arangarku Pannu Tirupavai Palpadiyam Innisayal. பாடி கொடுத்தாள் அப்பா மாலை பூமாலை சூடி கொடுத்தாளை சொல்லு. சூடி கொடுத்த சுடர்கொடிய தொல்பாவை பாடி அவ்வளவு வல்ல பல்வளையாய் நாடினி வெங்கடவர்க்கென்ன விதி என்ன இம்மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு. ஹியர் உயர் கொண்டார் சேஸ் வில்லிபுத்தூர் இஸ் அ ஸ்பெஷல் திவ்ய தேசம் அண்ட் பிகாஸ் அன்ன வயல் புதுவை அன்னப்பக்ஷி பிகாஸ் அன்னம் ஹேஸ் அ பவர் டு டிஸ்கிரிமினேட் ஆர் செப்பரேட் மில்க் ஃப்ரம் த வாட்டர் அண்ட் இட் ஆல்சோ ரெஃபர்ஸ் டு அன்னமதானானே அச்சோ அச்சோ ஹம்சாவதார பகவான் ஹூ இனிஷியேட்டட் அண்ட் ஹேட் த உபதேசம் ஆன் சதுர்முக பிரம்மா ஆன் த மீனிங் ஆஃப் வேதம்ஸ் பரமஹம்ச பரிவிரஜகாஸ் ஆல்சோ அடான் தி திவ்ய தேசம் அண்ட் சுமந்திரன் சேசின் ஸ்ரீமத் ராமாயணம் தத்ர காஷாயினோ விருத்தான் அண்ட் ஷீ இஸ் அ சூடி கொடுத்த நாச்சியார் ஃபார் வடபத்ர சாயி ஷீ மேரீட் ஆர் கார்லாண்டட் ரங்கநாதன் போத் கார்லாண்ட்ஸ் ஆஃப் ஆண்டாள் ஆர் நவ் சல்யூட்டட் பை உய்யக்கொண்டார் த பூமாலை அண்ட் த பாமாலை ஸோ ஃபார் ஸ்ரீ ரங்கராஜன் ஸ்ரீரங்கம் ஷீ ஆஃபர்ட் த கார்லாண்ட் ஆஃப் திருப்பாவை அண்ட் அரங்கற்கு பண்ணு திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடி கொடுத்தால் நற்பாமாலை ஃபார் வடபத்ர சாயி ஷீ ஆஃபர்ட் த துளசி மாலை தட் ஷீ அடான்ட் அண்ட் சென்ட் வித் வாத்தியம் அண்ட் பரிசரம் த்ரூ த சீக்ரெட் டிவைன் ஹேண்ட்ஸ் ஆஃப் பெரியாழ்வார் உய்யக்கொண்டார் அஸ் அஸ் டு சிங் அபவுட் ஹர் வைபவம் ஷூடி கொடுத்தாலை சொல்லு வி ஆல் ஷுட் அட்டர் அண்ட் ஷூடி கொடுத்த சுடர் கொடியே அண்ட் திஸ் ஒன் இஸ் ஆன் லார்ட் வெங்கடேஷா த ஏர்லியர் ஒன் வாஸ் ஆன் ரங்கநாதன் அண்ட் ஹியர் உய்யக்கொண்டார் செட் தட் நாம சங்கீர்த்தனம் ஆஃப் ஆண்டாள் அலோன் இஸ் இனஃப் இன் த ஃபஸ்ட் வேர்ஸ் Here he says we should follow the path established by Andal by because of her nonbu power nonbu to attain the anugraham of Krishna Andal said urave namakkingu olikka valiyada undannod utrovemeyavam unakke namaachaivam uyakondar prays to Andal to bless us to emulate her and to study the தொல்பாவை த மீனிங்ஸ் ஆஃப் அர் திருப்பாவை அண்ட் கோதா சேஸ் வெங்கடவர்க்கு என்னை விதி மேக் மீ த சர்வெண்ட் ஆஃப் வெங்கடேஷா மேக் மீ த ப்ராப்பர்ட்டி ஆஃப் வெங்கடேஷா சேஷம் ஃபார் திருவேங்கடவன் உய்யக்கொண்டார் பிரேஸ் டு அண்டார் டு பி நியர் ஹிம் த வெங்கடவன் த லார்ட் அண்ட் ஆல் ஆஃப் அஸ் ஸோ தட் வி கேன் ஃபாலோ ஹர் பாத் த மார்க்கம் without any transgressions. Uyakondar asked Goda to come near us with her Pirumal and help us to perform this Vratam of Tiruppavai Nonbu. Acharya Seshatvam is thus implied in this beautiful verse. So Swami Uyakondar on behalf of us appeals to Andal, ask her to come near us with Pirumal. And to help us perform this Tiruppavai Nonbu for 30 days. A wonderful verse. Now we will have the Mahapravesham into the Tiruppavai. And the first verse is the one of the most popular verses which we all know. Marhali Thingal Madhinirainda Nannala Neerada Poduvino Nerilayir Sheermalgum Aibadi Selvachirumirgal Kurvel Kuduntholilan Andagopan Kumaran ஏராரந்த கண்ணி யசோத இளஞ்சிங்கம் கார்மேனிச்சங்கன் கதிர்மதியம் ஒல்முகத்தான் நாராயணனே நமக்கே பறை தருவான் பாரோர் புகழ படிந்தேலோர் எம்பாவாய் இன் திஸ் மார்கழி மந்த் திஸ் பாசுரம் மென்ஷன்ஸ் ஹூ ஆர் குவாலிஃபைடு டு பர்ஃபார்ம் த பாவை நோன்பு ஆஸ் ஐ மென்ஷன்ட் த கோபிகாஸ் ஹேட் அலாங் வித் கிருஷ்ணா perform this vratam just because they wanted to be with Krishna and this pava nonbu can be performed by anyone. Emperuman is equal and impartial with devas as well as asuras. When Vibhishanan performed Sharanagati to Rama, Sarvaloka Saranyaya Raghavaya Mahatmane, he said, Raman Sarvaloka Saranya, for Anaitya Jivatmas, for all the worlds, for entire universe, and if one performs Sharanagati, even with Abuddhi Purvam, even in unintentionally, or one holds on to his lotus feet, with mitra bhavena sampraptam, with a pretension of friendship, he accepts. He would not discard Vibhishana that he is an Asuran or Ravana's brother and ignore. So Vibhishana had the Mahavishwasam and he came. In order to perform Sharanagati, one need not look for a good day, auspicious day. Ashay yerpadum nale nallana. Similarly, for Pavai Nonbu, the Margadi Masam, Masanam, Margasir Shoham. So, Margadi Masam is supposed to be the most auspicious month. And especially the wee hours, the early hours, is one is at the zenith of Sattva Gunam, Sattvika Gunam. Generally, of course, people should not compare with me. And in the mornings, the Sattva Gunam is at the peak. In the afternoon, Rajasa Gunam is at the peak. In the night, Tamasa Gunam comes. And in the Margadi Masam, generally people, the Bhaktas, are abundant with Sattvika Gunas throughout the month. Because it is also told that the Devas early, the Brahma Muhurtam is considered as the Margadi month. So, that if one performs for 12 years Trivaradhanam, and if they perform the early morning before sunrise, the Trivaradhanam during the Margadi Masam, Dhanur Masam, reciting Tirupavai, it is equivalent. One day of Tirupavai Tirvaradhanam at the right time, in the early morning, is equivalent to 12 years of Bhagavad Aradhanam, says Srimad Andavan. That is why it is Madhinirainda Nannalal. And in Tandayum Tayum Tuvangum Nachiya Thirumali, in 12.3, he says, when Tandayum Tayum Irukkumbodhu Thandondrithanamaga Kadalikiren, and people are teasing me, and people, the Krishna, I'm not able to control myself. Krishna Mayavan Vandu Urukkattu Hindran. He shows me his forms, his smile, mischiefs. Yeah, Mayangamal Irukka Enakku Shakti Illai. I cannot control falling in love with him. And I can't stop forgetting him. And I can't stop loving him. Ahayal, he is there. There are girls, gopikas, waiting at his entrance for Krishna to come out. And this is the way now they transformed this into Pavai Nonbu. Thereby, they can get to see him every day now. And it is official because the elders have allowed the gopikas to go with Krishna in the early mornings as a protection. And hence, it has now become Madhinirainda Nannal. What else can they ask for? And now, Neerada Poduvi, she is addressing them with respect because they are the Bhagavatas. And their being, and they have the ornaments, காரை என்ற பெயருடைய கழுத்தில் அணியும் அணிகலனை அணிந்து உடனேயே அது அழகாயிருக்கிறதா என்று கண்ணாடியில் பார்த்து கொள்ளும். காரை போனும் கண்ணாடி காணும் தன் கையில் வளைகுலுக்கும் கூரை உடுக்கும் அயர்க்கும் தன் கொவ்வை செவ்வாய் திருத்தும். ஸோ ஆஃப்டர் ட்ரெஸ்ஸிங் ஃபார் கிருஷ்ணா, பெரியாழ்வார் மென்ஷன்ஸ் அபவுட் ஆண்டாள். ஷீ ட்ரெஸ்ஸஸ் அப், ஷீ வேர்ஸ் பேங்கிள்ஸ், ஷீ வேர்ஸ் த கிளாத், அண்ட் தென் she checks into the mirror whether it's right and shakes the wrist to check whether the bangles make enough sound and checks whether the makeup is adequate and checks whether all the instruments are there for Krishna to get impressed. Similarly, these abharanams are worn by these girls. And Sirmalhum Aipadi Silva Chirimirhal. They are Silvam. They have the wealth. What wealth? Because they are blessed with the Kannan Sparsham. The Aishwaryam of Kannan Sparsham itself is wealth for them. Nirada Poduve. Come, you are all desirous of Margadi Nirattam. To immerse ourselves in Bhagavad Anubhavam, Krishna Anubhavam. போதுவினோ வாருங்கள் வாருங்கள். கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன் ஏறார்ந்த கண்ணி யசோத இளஞ்சிங்கம். வாட் அ பியூட்டிஃபுல் டூ லைன்ஸ். கூர்வேல் கொடுந்தொழிலன், ஹஸ் காட் த ஸ்பியர் விச் இஸ் ஷார்ப் அண்ட் ஹீ பர்ஃபார்ம்ஸ் குரூரமான காரியம், வைல்ட் ஆக்ஷன்ஸ். நந்தகோபன், நந்தகோபன் இஸ் சச் அ சாத்விக் ஃபாதர் ஆஃப் கிருஷ்ணா. வை இஸ் ஷி அட்ரஸிங் ஹிம் லைக் தட்? Because he is having that spear with performing wild action, because he is protecting Krishna. Krishna is a little boy running around. There are a lot of ants there. And he is worried that these ants should not go and bite Krishna. And hence, whenever he sees an ant, he will kill the ant with his sharp spear, thereby facilitating Krishna to be off, to be devoid of all these ants to bite Krishna. So he is, because of the preeti, he is ready to even kill these ants with his spear. And similarly, when Kakasuran was to be punished, Rama sent the Brahmastram. Why? Because Sita tells Hanuman later that just because Kakasuran tortured me, even to punish a crow, he sent the Brahmastram and he showed his preeti for me, Rama showed. So Yashoda Ilam Chingam. For Yashoda, he is a naughty, mischievous boy. For Nandagopan, he is a Chamat Kumaran, Kutti Payan, behaves very well in front of the father, but he is mischievous in front of the mother. And that Ilam Shingam, Kannan, he is Kadir Madhyam Pol Mugatan. His eyes are Surya Chandra, that Narayanan. He is very much the Narayanan, Sriman Narayanan of Sri Vaikuntham. He alone will give us, and he alone will give us who are looking at him alone. Namakke, avane edirpaathirkum namakke. And we look at him only. And we are such a pativrata. And parai, he will give us the vadyam parai taruvan. He will give us paror pugala. And to the excitement or the joy of the whole universe, we would be blessed with the gift from him. Because we are not interested in any other palan fruits. Nyabha vichiko. Yelor Embavai. Remember this, Empavai, Pengalukuriya Gudangalai Udaya Toliye, for friend, feminine friend, my girlfriend. Andal says, remember this, we are not interested in any other palan. Paror Pugal Padinde, we are entering into this nonbu only to receive gift from him, and only with an expectation from him, and nobody else can give us. Narayanane namakke. Kavitarkika Simmaya Kalyana Gunashaline Srivate Venkateshaya Vedanta Gurave Namaha. And all Trivadikale Sharanam. Adiyan.